விரத்த காளியாக்கு ஜாகதாரவே நித்து சிக்கரித்த பேரு வரிகி விரத்த காளியாக்கு ஜாகதாரவே நித்து சிக்கரித்த பேரு வரிகி வேமே சச்சி முச்சி பரி லக்தி நானா பரித்தேன் பேரு வரிகி வேமே சச்சி முச்சி பரி லக்தி परी लगती ओ नाना परी तेरे पैर वरगी सच्ची दसो परी तेरे पैर वरगी चल झूठिया